அழகெல்லாம் திருமுருகன் அழகாகுமா, அழகெல்லாம் திருமுருகன் அழகாகுமா, அவன் அடி சிந்தும் துளியும் கிணையாகுமா, அழகெல்லாம் திருமுருகன் அழகாகுமா, அவன் அடி சிந்தும் துளியும் கிணையாகுமா, அழியாழகல்லவோம் அவன் ஏக்கம், அழியாழகல்லவோ அவன் ஏக்கம், அருளை பொழிவதன்றோ அவன் தோற்றம், அருளை பொழிவதன்றோ அவன் தோற்றம், அழகெல்லாம் திருமுருகன் அழகாகுமா, அவன் அடி சிந்தும் துளியொன்று கிணையாகுமா, பால்வடியும் முகத்தை பார்க்க பசி தீரும், பால்வடியும் முகத்தை பார்க்க பசி தீரும், பன்னிரு கையழகில் பக்தி நெஞ்சில் ஊறும், பன்னிரு கையழகில் பக்தி நெஞ்சில் ஊறும், வேல் வழங்கும் ஒளியில் வினைகளெல்லாம் மாறும், வேல் வழங்கும் ஒளியில் வினைகளெல்லாம் மாறும், விழிகளெல்லாம் ஞான விளக்கங்களை கூறும், விழிகளெல்லாம் விளக்கங்களை கூறும், அழகெல்லாம் திருமுருகன் அழகாகுமா, வள்ளி தெய்வானை கோலம் உள்ளமதை உருக்கும், வள்ளி தெய்வானை கோலம் உள்ளமதை உருக்கும், வண்ணமயிலின் தோற்றம் படிவழகை பெருக்கும், அழும் அவன் அழகு அவனி அதை இழுக்கும், அழும் அவன் அழகு அவனி அதை இழுக்கும், அவன் அருகில் சென்றாரோ அனைவர் நெஞ்சம் பழுக்கும், அவன் அருகில் சென்றாரோ அனைவர் நெஞ்சம் பழுக்கும், அழகெல்லாம் திருமுருகன் அழகாகுமா, அவன் அடி சிந்தும் துளியொன்று கிணையாகுமா, அழகெல்லாம் திருமுருகன் அழகாகுமா.